Watch out, Amul babies! It's Raghavara back again! Ain't no stranger to pain! Hit it! Butti kandadi! Bagidadi tomudi! On mottamadi! Hippie and nobody! See, we tole no key! Star shining bright, varu munne no key! Putri megal padipan mulai pali! Poradi vendran vi! Nadada Raja, you see my swag, but you know I always walk the talk. Kayila yedida Raja, take control, we're making our own destiny. Idida Raja, break down the walls. Pick up the foodida Raja, you got it all. Na kodiyane galin balam, varum nadayil adirum inda nilam. Vilayattu idu aatukalam, naam poraligalin dinam. Unarchida samuga asthivaram, Tamilanda வளர்ச்சியங்கள் தாகம் ரகுவரா நாணயம் தன்மானம் போராடு போரியானண்டா திறமை மட்டும் போரும் நிமிரடா படைகள் ஒன்று கூடும் நிமிரடா பெரியுடன் வேலையில்லா போறப்போண்டா பழச மதிப்போண்டா தினசா நடப்போண்டா கேட்க ஆள் இல்லடா தினமும் சிரிப்போண்டா வலிய ரசிப்போண்டா திடமா உழைப்போண்டா ஓய்வு நமக்கு இல்லடா எழுந்து வா Yeah.